ஒன்பதிலாகே ஐம்பதில் ஒன்பது மார்க் கிட்டி, ஒன்பது மார்க்கின் ஐம்பதில் ஐம்பது வீக் கிட்டி, ஒன்பதிலாகே ஐம்பதில் ஒன்பது மார்க் கிட்டி, ஒன்பது மார்க்கின் ஐம்பதில் ஐம்பது வீக் கிட்டி, வீக் கிட்டிய மார்க் கிட்டிய தார்க் குட்டி, வீக் கிட்டிய மார்க் கிட்டிய தார்க் குட்டி, தோப்பராங்குடி தோப்பிலாங்குடி ஜோப்பங்குட்டி, ஒன்பதிலாகே ஐம்பதில் ஒன்பது மார்க் கிட்டி, ஒன்பது மார்க்